பொங்கத்தளிகையில் பொங்கலுமாய் வந்த தை மாச தமிழ்பெண்ணே, நின்றே அரஞ்ஞான சரடிலே ஏலத்தினுள்ளே ஆரையும் மயக்குன்ன மந்திரமுண்டோ அனோ. தங்கத்தளிகையில் பொங்கலுமாய் வந்த தை மாச தமிழ் பெண்ணே. பிழியாத்த சேலையும் சுற்றினி முடியுலம்பி கொண்டு நின்னப்போளின்னு முகமொன்னுயர்த்தாதே முங்கும்போ பத்மதீர்த்தத்திலே பாதி விரிஞ்சொரு பவிக தாமரையாயிருந்து கடவில் வந்தொரு நுள்ளுதரானின்றே கைதரிச்சு தங்கத்தளிகையில் பொங்கலுமாய் வந்த தை மாச தமிழ் பெண்ணே. புலரி பூமுக முச்சத்து காலத்து புறம் திரிஞ்சின்னு நீ நின்னப்போ நீ அரிப்பொடி கோலங்கள் எழுதும்போ அக்ரஹாரத்திலே ஆறும் கொதிக்குன்னோரழகின் விக்கிரகமாயிருந்து அருகில் வந்தொரு பொட்டுகுத்தா ஞானாகிரகிச்சு தங்கத்தளிகையில் பொங்கலுமாய் வந்த தை மாச தமிழ் பெண்ணே. பால்கூடம் அறையில் வச்சு நீ தொடியிலேகாகியாய் வந்தப்போ நின்றே சொடிகளில் குங்குமம் குதிரும்போள் நித்திய ரோமாஞ்சங்கள் குத்துன்ன கும்பிலே நிறைய தாகங்களாயிருந்து ஒரு பூணூலாய் பற்றிக்கிடக்கா ஞா கொதிச்சு நின்னு தங்கத்தளிகையில் பொங்கலுமாய் வந்த தை மாச தமிழ் பெண்ணே. நின்றே அரஞ்ஞான சரடிலே ஏலத்தினுள்ளே ஆரையும் மயக்குன்ன மந்திரமுண்டோ அனங்க மந்திரமுண்டோ. தங்கத்தளிகையில் பொங்கலுமாய் வந்த தை மாச தமிழ் பெண்ணே.